శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికేసరీ వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదాశివీ అశ్వత్థపరంపరాయ నమః. ఇది పర్యంతం 9వ అధికరణం ఆయనకు ఇంత పాదత్తుల ఇదిల 6వ అధికరణ పర్యంతం ఇంత శాస్త్రత్తుల ఇంత పాదత్తుకే సంగతమానది. అదావది స్పష్టమైన జీవన్ அச்சேதனமான பிரதானம், அதுக்கு அடையாளங்களை உடைய வாக்கியங்களை பத்தி விசாரம் பண்றதுன்னு முதல் 6 அதிகரணத்துல ஆச்சு. அந்த பிரமிதாதிகரணத்துல ஹிருத்யபேட்சையாவது மனுஷியாதிகாரத்வார், அந்த மனுஷியாதிகாரம் சொன்னதுனால தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டா, அதே மாதிரி வஸ்வாதிகளுக்கு அதிகாரம் உண்டா, இத்தராளுக்கு அதிகாரம் உண்டான்னு கேள்வி எல்லாம் வந்தது. 3 அதிகரணங்கள்னால இந்த மாதிரி தேவதைகளுக்கு அதிகாரம் உண்டு, பஸ்வாதிகளுக்கு அதிகாரம் உண்டு, இத்தராளுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னுட்டு சாதிச்சிருக்க. இப்போ அந்த தஹராதிகரணம் பிரமிதாதிகரணம் தான் முடிஞ்சது இல்லையா, அதுக்கு அனுகுணமாக கடைசி அதிகரணத்தை சாஸ்திர சங்கதமாக இந்த பாதத்துக்கு சங்கதமாக இருக்கக்கூடிய வாக்கியங்களை எடுத்துட்டு விசாரம் பண்றார். எப்படி விசாரம் பண்றார் அப்படின்னாக்கா, ஏற்கனவே பிரமிதாதிகரணத்துல கம்பனாத் ஜோதிர் தரிசனாத் அப்படின்னு இருக்கு. அதே மாதிரி அதுக்கு முன்னாடி தஹராதிகரணம், தஹராதிகரணத்துல அங்க சில வாக்கியங்கள் இருக்கு, அபிசம்பவாமி அப்படின்லாம் இருக்கு, உத்தராச்சேத் ஆவிர் பூத ஸ்வரூபஸ்து, இந்த மாதிரி சூத்திரங்கள்னால ஆவிர் பூத ஸ்வரூபம் எப்படிப்பட்டது அப்படின்லாம் அங்க சொல்லப்பட்டது. இப்போ ஒரு வாக்கியம் தஹராதிகரணத்துல தஹர வித்யைக்கு கோடியில கடைசியில ஒரு வாக்கியம் இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்கு, அந்த வாக்கியத்தை இப்ப எடுத்து விசாரம் பண்ற. என்ன வாக்கியம் இருக்கு அப்படின்னாக்க, வந்து ஆகாசோகவை நாமரூபயோகோ நிர்வகிதா தே யதந்தரா அப்படின்னு இருக்கு. ஆகாசோகவை, ஆகாசம்தான் நாமரூபயோகோ நிர்வகிதா. நாமம் என்ன, ரூபம் என்ன, நாமான்னா என்ன அர்த்தம், அயம் தேவஹா, அயம் மனுஷ்யா, அயம் மிருகா, தெரியக்கு, இதம் ஸ்தாவரம், இது மாதிரிலாம் இருக்கும் இல்லையோ, இது வந்து நாமா அப்படின்னு சொல்றோம். அதுக்கு ரூபம், ரூபம்னாக்க இந்த தேவதைகளுக்கான ரூபம் என்ன, மனுஷியாளுக்கான ரூபம் என்ன, ரெண்டு கை ரெண்டு கால் கண்கள் இப்படி எல்லாம் சொல்றோம் இல்லையோ, அந்த சம்ஸ்தானம் ஆகாரம் சரீர ஆகாரம் அது அதெல்லாம் சொல்றது. அது மாதிரி மிருகங்களுக்கு ரூபம் என்ன, பட்சிகளுக்கு ரூபம் என்ன, தாவரங்களுக்கு ரூபம் என்ன, இவைகள்லாம் சொல்றது நாமரூபம். இந்த நாமரூபத்தை நிர்வகிக்கிறது யாரு, இந்த நிர்வகிதான்னாக்கா ஒன்னும் நிர்வாகம் பண்றதுன்னு அர்த்தம் உண்டு, அல்லது வகிக்கிறது, வகிக்கிறதுன்னா தரிக்கிறதுன்னு அர்த்தம். இப்ப நமக்கு எல்லாம் என்ன பேர் இருக்கு, நான் மனுஷியன், மனுஷியன் மனுஷன்ல நான் நாராயணன் அப்படின்னு சொல்றோம். இது இந்த நாமாவ நான் வந்து தரிச்சுட்டு இருக்கேன், இந்த ரூபத்தை நான் தரிச்சுட்டு இருக்கேன், அதனால இது ஜீவனுக்கு வந்துடும். அதே நிர்வாகம் பண்றான், நிர்வாகம் பண்றான்னா என்ன அர்த்தம், அவனுக்கு எந்த ரூபமும் இல்லை, எந்த நாமாவும் இல்லை அவனுக்கு, பரமாத்மாவுக்கு இந்த ரூபமும் நாமாவும் நம்ம இஷ்டது, நம்ம ஆசைப்படுறது. தமர் உகந்தது எவ்வருவம் அவ்வுருவம் தானே, தமர் உகந்தது எப்பேர் மத்த பெயர் அப்படிங்கிற கொள்கை ஆழ்வார். ஆனால் ஒரு பக்தாளுக்கு என்ன ரூபம் வேணுமோ அந்த ரூபத்தை எடுத்துன்னு வருவான், எந்த நாமா பிடிக்குமோ அந்த நாமா அவனுக்கு பிடிக்கும் அப்படி, அத மாதிரி சொல்றோம். அதனால நிர்வகிதான் தனக்கு கர்ம சம்பந்தமான நாமாவோ ரூபமோ அவனுக்கு கிடையாது பகவானுக்கு. அது இல்லாமல் மீதி எல்லாருக்கும், லோகத்தில் இருக்கிற அனைத்து வஸ்துக்களுக்கும் அனைத்து பிராணிகளுக்கும் நாமாவை கொடுக்கிறவன், ரூபத்தை கொடுக்கிறவன் அப்படின்னுட்டு அந்த வாக்கியத்துக்கு பரமாத்மபரமாக அர்த்தம் உண்டு. இப்படி பரமாத்மபரமான அர்த்தமும் சொல்லலாம், ஜீவாத்மபரமாக அர்த்தம் சொல்லலாம். ஏன்னா நாம் எல்லாரும் எப்படி இருக்கோம், இது வந்து இந்த லோகத்தில் இருக்கிற பரியந்தம், அதாவது இந்த பிரகிருதி மண்டலத்தில் இருக்கிற பரியந்தம் நமக்கு எத்தனை ஜென்மா எடுத்தாலும் ஏதோ ஒரு நாமா கிடைக்கிறது, ஏதோ ஒரு ரூபம் கிடைக்கிறது. இன்னைக்கு வேணா பகுனினே வெதி தானி ஜென்மானி தவச்சார்ஜுனான்ற பெருமாள், நமக்கும் நம்ம எல்லாருக்குமே எத்தனையோ ஜென்மாக்கள் நமக்குலாம் போயிடுச்சு. அத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனையோ நாமாக்கள் நமக்கு வந்திருக்கு, எத்தனையோ ரூபங்கள். இங்க நாராயணன் இத மாதிரி ரூபம் இல்ல, நாமா இல்ல, மனுஷ்யன், தேவன், பெரியக்கு, தாவரம், இப்படி ரூபங்கள் தான் நாமாக்கள். அதுக்கேத்தான ரூபங்கள் அவ்வளவுதான். இந்த நாமாக்கள்ல நம்ம நாராயணன் இது மாதிரிலாம் வச்சுக்கிற ரூபங்கள்லாம் என்னது நாமாக்கள்னாக்கா, அடையாளத்துக்கோசரம் பெரியவா வச்சிருந்தது இது நாமகரணம் பண்றது. அதை விட்டுடுங்க. பொதுவா நாம ரூபம்னாக்கா தேவதரியம் மனுஷாத்மனா ரூபம் எல்லாம் இருக்கோள்ளியோட நாம ஆ ரூபம்னு அதை சொல்றதுக்கு வந்தது. அது நம்ம எல்லாருக்கும் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் அது இருக்கிறதுனால அது அது இருக்கிற பரியந்தும் இருக்கு. ஏன்னா நம்ம உபாசனத்தை உபாயத்தை அனுஷ்டிச்சு மோட்சத்துக்கு போற பரியந்தம் இந்த நாமாக்களும் ரூபங்களும் எப்பொழுதும் இருந்துட்டு இருக்கு. அதே உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டோம்னாக்கா பகவான் சித்தோபாயமான எம்பெருமான் நமக்கு பலத்தை அனுபவிச்சுட்டாருனாக்கா அப்ப இந்த நாமரூபங்கள் போயிடுங்க. பிரானந்த சிறந்தமான அசங்க சந்தி நாமரூபா திமுக நாமரூபே விஹா என்ற வாக்கியம் கொண்டு போகணும். நதிகள்லாம் என்ன பண்றது, கலந்து வருது. கங்கா நதிங்கிறோம், யமுனா நதிங்கிறோம், சரஸ்வதிங்கிறோம், காவேரிங்கிறோம், எத்தனையோ நதிகள். இந்த நதிகள் எல்லாம் ஓடி ஓடி ஓடி வருது, எல்லாம் பேரு. அதே சமுத்திரத்தை அடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்கோ, அங்க கங்கா நதி எங்க இருக்கு, பேர் இல்லையே, எதுவுமே இல்லையே. அந்த மாதிரி நாம எல்லாரும் என்ன பண்றோம்னாக்கா பாபங்கள்லாம் விட்டுட்டோம்னாக்கா உபாயத்தை அனுஷ்டிச்சு அப்ப நமக்கு நாமரூபங்கள்லாம் போயிடுறது. அப்படி போயிடுச்சுனாக்கா இவன் முக்தன் ஆகிடுவான். அந்த முக்தன் தன்னுடைய பத்தாவஸ்தையில எப்படி இருந்தான் அப்படின்னாக்கா நாமரூபங்களோட இருந்தான். அதே முக்தாவஸ்தையில அது இல்லாம இருக்கான், அது இல்லை. அதனால இந்த இடத்துல சொல்லப்பட்ட இந்த வாக்கியம் இருக்கேன், ஆகாசோகவை நாமரூப ஆகாசத்தை யார் மூணு இடத்துல ஆகாசத்தை விசாரிக்கிறார் சூத்திரகாரர். முதல்ல ஆகாசஸ்தல்லிங்கார் அப்படின்ற ஒரு இடத்துல ஆகாசத்து சப்தத்தினாலும் சொல்லப்படுறவன் யார் அப்படின்னு விசாரிச்சிருக்க. ஆகாசத்த வாக்கியன் பரமாத்மா. அங்க சொல்லச்சு எப்படி சொன்னோம், ஆ சமந்தா காசதே காசயதி, அதாவது அனைத்து இடத்திலையும் பிரகாசிக்கிற வஸ்து. எம்பெருமான் எப்பொழுதும் எல்லா இடத்திலையும் பிரகாசிச்சுருக்கான், அதனால ஆகாசம் பேரு. நம்ம எல்லாரையும் பிரகாசிக்க வைக்கிறான், அதனால ஆகாசம் பெருமாளுக்கு பேரு அப்படின்னு அங்க ஸ்தாபிச்சோம். அதே மாதிரி தஹர வித்தியில தஹரம் புண்டரீகம் வேஷ்ம அப்படின்னு ஆரம்பிச்சு ஆகாச அங்கேயும் இருக்கு தஹராகாசம் சொல்றோம். அந்த தஹராகாச சப்தத்தினால சொல்லப்பட்டது யார், ஆகாசம் தான். பூதாகாசம் புறபக்ஷி பண்ணினோம், பூதாகாசம் அங்க வரவே வராது. ஏன்னா தஸ்மின் எதந்த புதுபாசிதவியம் அப்படின்றது, அந்த தஹராகாசத்துக்குள்ள உள்ள இருக்கிறது இருக்குதே அதை உபாசிக்கணும். உள்ள லோகத்துல சாமான்யமான பூதாகாசத்து உள்ள என்ன இருக்கு, ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த தஹராகாசம் இருக்கானே பரமாத்மா, அவன்கிட்ட எத்தனை அற்புதமான கல்யாண குணங்கள் இருக்கே, அந்த கல்யாண குணங்கள் எல்லாம் அனுபவிக்கணும். தஸ்மின் காமா சமாஹிதாக அப்படின்லாம் இருக்கு, அதனால அதை அனுபவிக்கணும். அங்க ஆகாசத்துக்கு அர்த்தம் சாய்ச்சு. இப்ப இங்க ஆகாசோகரை நாமரூபியோகம் நிர்வகிதா, ஆகாசம்தான் நாமரூபங்களுக்கு நிர்வாகனா இருக்காங்க. அப்படின்னாக்கா பூதாகாசம் சொல்லப்படுமா, பூதாகாசம் இங்க சொல்லப்படாது. இது பூர்வபக்ஷம் கூட ஆட்சேபிக்கல. ஏன் அப்படின்னாக்கா இந்த நாமரூபங்களை வகிக்கிறதுங்கிறது பூதாகாசத்துக்கு கிடையாது. சாதாரணமா ஆகாசம் பூதம்னு ஒரு பேர், அதுக்கு எதந்தரா அப்படின்னு சொல்றதும் அதுக்கு ஒத்து வராது. அதே ஒரு முக்தனா இருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த முக்தனுக்கு அதெல்லாம் வந்துடும். ஏன்னா இந்த லோகத்துல இருக்கிற பரியந்தம் அவனுக்கு அந்த பேர் இருக்கு, மனுஷன் அப்படின்லாம் அவனுக்கு பேர் இருக்கு. அந்த மாதிரி இதை விட்டுட்டான்னாக்கா அந்த மனுஷ நாம அந்த மாதிரி மனுஷத்தினுடைய ஆகிருதி இருக்கே ரூபம், அது இவைகள்லாம் போயிடுறது. அப்படி ஆயிடுச்சுனாக்கா முக்தாத்மா தான் இங்க சொல்லப்படுறான்னு சொல்லலாமே. ஆக ஏதத் பிரம்ம ஏதத் அமிர்தம் அப்படின்னு வாக்கியம். ஏதத் பிரம்ம ஏதத் அமிர்தம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரம்ம சப்தம் பரமாத்மாவுக்கு தானே வரும், இங்க ஜீவனுக்கு அது வரவே வராது. அப்படின்னாக்கா ஏன் வராது, பின்னாடி சொல்ல போற வேத அதிகாரம் ஒரு அதிகாரம் வரப்போகுது ரெண்டாம் அத்தியாயத்துல மூணாம் பாதத்துல. அதுல சொல்லச்சே பிரம்மசப்தவது அப்படிங்கிற ஒரே சப்தம், ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் உண்டு. அது சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அந்த சப்தங்களுக்கெல்லாம் அர்த்தத்தை நம்ம கிரகிச்சுக்கணும். லோகத்திலேயே ஹரிஹி அப்படின்னு சொன்னாக்கா பதினாறு அர்த்தங்கள் சொல்றா, பதினாறு அர்த்தங்கள். அப்படியானாக்க என்னென்ன சொல்லலாம் அப்படின்னாக்கா குரங்க பார்த்தா ஹரிஹின்னு சொல்லலாம், சுகதேவரை பத்தி சொல்லச்ச ஹரீஸ்வரஹா அப்படின்னு சுந்தரகாண்டத்திலாம் பிரயோகம் இருக்கு, கிருஷ்ணந்தா காண்டம் எல்லாத்துக்கும் ஹரீஸ்வரஹா அப்படின்னு குரங்குக்கு ஹரின்னு பேரு, அது மாதிரி சிங்கத்துக்கு ஹரின்னு பேரு, தவக்கடைக்கு ஹரின்னு பேரு, மிருகம் இருக்கு அந்த இந்த இது மான், மானுக்கு ஹரின்னு பேரு, சர்வேஸ்வரனுக்கு ஹரின்னு பேரு. இப்படி ஹரிசப்தத்துக்கு பதினாறு அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இப்படி பல அர்த்தங்கள் ஒரே சப்தத்துக்கு உண்டு. அந்த சமயத்துல அந்தந்த சப்தத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்தத்தை தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் நமக்கு அண்மையம் வரும், இல்லாத போனா அண்மையமே வராம போயிடும். அதனால எந்த சப்தத்தை நம்ம பிரயோகம் பண்றோமோ அந்த சப்தத்துக்கு அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு அனுகுணமாக அர்த்தம் பண்ணிக்கணும். இப்போ பிரகிருதத்துல பிரம்ம சப்தவது, ஒரே சப்தத்துக்கு பல அர்த்தங்கள் வரலாம். பிரம்மான் ஒரு சப்தம் இருக்கு, அந்த பிரம்மான்ற சப்தத்துக்கு என்ன சார் சாதிச்சார், பிரம்மன்னாக்க சாட்சாத் பரமாத்மான்னு அர்த்தம், பிரம்மன்னாக்க ஜீவன் அர்த்தம், பிரம்மன்னாக்க வேதம்னு அர்த்தம், பிரம்மன்னாக்க வேத கோஷம்னு அர்த்தம், பிரம்மன்னாக்க பிரம்ம விசாரம்னு அர்த்தம், பிரம்மன்னாக்க போக்கியமான பிரகிருதின்னு அர்த்தம். இது எங்க சொன்னாக்கா ஆண்டவன் ஆசிரமத்துல ஆண்டவனுக்கு திருநக்ஷத்திரமோ இல்ல பங்குனி புஷ்யமா ஞாபகம் இல்ல, திருவுணஞான திருநக்ஷத்திரமா என்னவோ அதுதான் திருவுணஞான திருநக்ஷத்திரம். திருக்குழந்தையானவன் திருநக்ஷத்திரத்தப்ப சதசுதான் நடந்தது, எல்லாம் முடிஞ்ச உடனே என்ன சார் சுவாமிய உபன்யாசம் நடத்தும், ஆண்டவன் உபன்யாசம் பண்ணணும்ட்டு சுவாமி அப்ப சாதிச்சார், எல்லாம் பிரம்மமாவே இருக்கு இங்கேன்னு சாதிச்சார். என்ன சார் சுவாமி இது அவர் சொன்னது அபூர்வமான விஷயம், அதை தெரிஞ்சுக்கணும்ட்டு சொல்லுவேன். இங்க வருங்கோ இங்க பிரம்மம், பிரம்மன் தான் இங்க இருக்கு, ஏன்னா பெருமாள் இருக்கார், பெருமாள் இருக்கிறதுனால இங்க பிரம்மம் பரமாத்மா வேணுகோபாலன் இருக்கார், சுப்புனி சத்யபாமாசன எதிரான வேணுகோபாலன் இருக்கார் பிரம்மம். அந்த மாதிரி இதோ எத்தனை ஸ்ரீவிஷ்ணு எழுந்து இருக்கா, அத்தனை பேரும் பிரம்மசப்தத்தினால சொல்லப்படுறவா, அதனால ஜீவன்களும் இங்க சொல்லப்பட்டதா இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த அஞ்சு நாளா நான் இங்க இருக்கேன், பிரம்மம் வேதமே இங்க இருக்கு, வேத பாராயணம் நடந்தது, எத்தனை வேத பாராயணம், ரிக்வேதம், சுக்ல யஜுசு, கிருஷ்ண யஜுசு, அந்த சுக்ல யஜுசுல கூட காண்மு சாக்கா மாத்யந்தினி சாக்கான்னு இதுவே நாளாயிடுச்சு. அதுக்கப்புறம் இது இந்த வேதம் கிருஷ்ண யஜுர்வேதம் ஆச்சு, அதுக்கப்புறம் சாமா மூணு சாமாக்கள், மூணு சாம வேதங்கள், கௌதமியம் பிராணாயினியம் அதுக்கப்புறம் இன்னொன்னு ஒண்ணு சொன்னாரு ஜெமினியம், மூணு சாமாக்கள், அதன் பிறகு அதர்வம் அதர்வ வேதம். இப்படி எத்தனை வேதம், இது அத்தனையும் இங்க வந்துருச்சு. இந்த வேதத்தினுடைய கோஷமும் நன்னா இருந்தது, அதன் பிறகு இந்த பிரம்மகோடம் சதஸ் நடந்தது, அதனால பிரம்ம விசாரமும் இங்க நடந்தது. பிரம்மவாதிகள் எல்லா வித்வான்களும் வந்து அழகா வாக்கியார்த்தம் பண்ணினா, அதனால பிரம்ம விசாரமும் இங்க நடந்தது. கடைசியில போக்கியம் நிச்சயப்படி ததிகாராதன் ஆண்டவன் சாட்சியாகும், தனக்கு எப்படி தலையும் நன்னா இருந்தாலும் நன்னாண்டாலும் கவலைப்பட மாட்டேன். வர்ற பாகவதாளுக்கு ததிகாராதன் அற்புதமா இருக்கணும். ஒரு முறை என்ன எடுத்து கிரகணத்தன்னைக்கு சங்கல்பம் சாதுர்மாச சங்கல்பம் வந்துருக்கு, பௌர்ணமி அன்னைக்கு கிரகணம் அன்னைக்கு சாதுர்மாச சங்கல்பம், ஆண்டவன் என்ன பண்ணாக்கா அன்னைக்கு சங்கல்பம் அனுஷ்டிச்சுக்கல ஸ்ரீகிருஷ்ணன் பெரியாண்டவன். ஏன் அப்படின்னாக்கா அன்னைக்கு கணக்க நான் சங்கல்பத்தை அனுப்பிச்சுட்டேன்னாக்கா வந்த பாகவதாளுக்கு ஆகாரமே போடும்படி போடாமடி ஆயிடும், அவளுக்கு நல்லா சாப்பிட்டுட்டு போனோம் வந்தவாள சங்கல்பம் முண்டு எடுத்து போயிட்டு வாங்கன்னு அக்ஷதி எனக்கு போட்டு அனுப்பிச்சா நல்லா இருக்குமா. ஆனா ஸ்மிருதிகள்ல பஞ்சமி பரியந்தம் சங்கல்பத்தை பண்ணிக்கலான் இருக்கு, அதனால ஒரு ரெண்டு நாள் கழிச்சு நான் பண்ணிக்கிறேன், இந்த கிரகணம் முடிஞ்சுட்டோம், பாகவதாள் ஆராதனம் தான் எனக்கு முக்கியம், அப்படின்னு சாச்சுட்டே இருந்தோம். அதனால போக்கியமான தவி ஆராதனம் எப்படி நடந்தது, இதை என்ன சொன்னாரு சாச்சர், ரொம்ப அழகா இருந்தது அந்த விஷயம். அத மாதிரி பிரம்மன்னு சொன்னா எத்தனை அர்த்தம் இருப்பாருங்கோ, இதம் பிரம்ம ஆயாதி அப்படின்னு வாக்கியம் எடுக்கிறார் அப்பே தீட்சிதர். இதம் பிரம்ம ஆயாத்தின்னாக்க இந்த பிரம்ம வருது, என்னன்னா ஒரு ஜீவன் வரானோ அதுக்கு இதை சொல்றது. ஒரே பிரம்மசத்துவத்துக்கு, ஒரே பிரம்மசத்துவத்துக்கு எத்தனை அர்த்தங்கள். அத மாதிரி பிரம்மன்னு ஜீவன் கூட பேர் உண்டாச்சு, அதனால ஏதோ பிரம்ம அப்படின்னு சொன்னாக்க இந்த வாக்கியம், இந்த ஆகாசோகவை நாமரூபியோகோ நிர்வகிதா ஏதத் பிரம்ம ஏதத் அமிர்தம் சொன்னாக்கா அந்த பிரம்மபாவம் வர்றது ஜீவனுக்கு கூட வரலாமே, அதனால முக்தாத்மாவே இங்க சொல்லப்படட்டுமே. அது மட்டும் இல்லாம அமிர்தம் இருக்கு, அமிர்தம்னா என்ன, மிருதி இல்லாம இருக்கிறது, மரணம் இல்லாம இருக்கிறது. நமக்கெல்லாம் மரணமே கிடையாது, நமக்கு மரணம் இல்லை, நம்ம உடம்புக்கு தான் மரணம் இருக்கு. இந்த மிருதி தர்மம்ன்றது நமக்கு இல்லையே. ஒரு சுவாமி பரமபதிச்சார் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம், அவர் பரமபதம் எழுந்துள்ளிட்டேன்னு அர்த்தம், அவருடைய உடம்பு போயிடுத்து அவ்வளவுதான். தேகவியோகம் தான் இங்க, உடம்புதான் போச்சு, அவர் போகலையே, அவர் நித்தியமா இருக்க, எப்பொழுதும் அவர் நித்தியமா இருக்க. விஷ்ணுபுராணத்துல ஒரு இது வரும் கதை, நிதாகர்னு ஒருத்தர், அப்புறம் இன்னொருத்தர் ஒருத்தர் பேர் அவர் மறந்து போயிடுது, ஆச்சாரிய சிஷ்யர், இவர் ரெண்டு பேருமே நல்ல வாஸ்தர் சிஷ்யர். அதுக்கப்புறம் ஆச்சாரியர் வந்து இங்கே இருக்கார், சிஷ்யர் இங்கே இருக்கார். ஒரு நாள் என்ன ஆகுது, இந்த ஆச்சாரியர் வந்து வந்து நிக்கிறார், சிஷ்யர் வந்து சமைத்தெல்லாம் கிரகிச்சுட்டு தள்ள வச்சுட்டு இருக்கார். பக்கத்துல ஆச்சாரியர் நிக்கிறார், அவருக்கு அவரை தெரியல இவருக்கு சிஷ்யருக்கு. அவர் என்ன பண்ண, எல்லாரும் ஓரமா நிக்கிறார், ஆச்சாரியரும் ஓரமா நின்றுட்டு பக்கத்துல இருந்த சிஷ்யரை பார்த்து கேட்கிறார், சிஷ்யர்னு இவருக்கு ஏதோ தெரியுது, சிஷ்யருக்கு தெரியல ஆச்சாரியர்னு, என்ன அடிக்கடி போகிறது இல்லையோ என்னவோ தெரியாது, தெரியல போல இருக்கு. அந்த சமயத்துல எதுக்கு வாழலாம் ஓரமா நின்று இருக்கா அப்படின்னு கேக்குறேன். உடனே சிஷ்யர் சொல்ற, ராஜா வரான் அதனால நிக்கிறார், அதாரு ராஜா அப்படின்னு இவர் கேட்கிறார் குரு. சிஷ்யர் சொல்ற, யானமேல இருக்கிறவன் ராஜா, அதாரு யானை அப்படின்னு கேட்கிறார். ராஜாவுக்கு கீழே இருக்கிறது யானை அப்படின்னு சொல்றாரு, அதீனது இது யானை கீழே இருக்குது, மேல ராஜா இருக்கேன் அது எப்படி இருக்கும் அப்படின்னு இவர் கேட்கிறார். இந்த மாதிரி இவர் பூக்குத்தனமா கிறுக்குத்தனமா வேணும்னே இடக்கா பேசுற மாதிரி பேசுறாரு ஆச்சாரியர். அப்போ சிஷ்யருக்கு ரொம்ப கோபம் வந்துச்சு, உடனே அந்த கேட்கிற குருன்னு தெரியாது போட்டவருக்கு, அதில் அவர் மேல ஏறி உட்கார்ந்துருக்கார், ஏறி உட்கார்ந்துட்டு நீ கீழே நான் மேலே, நான் மேலே நீர் கீழே, ராஜா ராஜா மேலே யானை கீழே, யானை கீழே ராஜா மேலே, இப்படி இப்படின்னு சொல்ற எல்லாம் சொல்லி முடிஞ்ச உடனே எனவும் கீழே மேலன்னு சொன்னாரு, கீழே என்ன அர்த்தம், மேல என்ன அர்த்தம் கேட்டாரு. அதுவும் அவருக்கு புரியல, அப்பதான் இவருக்கு தோன்றது நம்ம ஆச்சாரியார தான் இருக்குமோ அப்படின்னு அவனை ஒத்து பார்த்தா தெரிஞ்சு விட்டார், கஷமிக்கணும் கஷமிக்கணும்னு. அப்ப இவர் வந்து குரு சொல்ற, இப்ப இந்த யானை ராஜா அப்படிங்கறதெல்லாம் உடம்புனால வந்த நாமாக்கள், அதுக்கு ரூபம் ஒண்ணு இருக்கான்னா, அதுக்கு ரூபம்னு ஒண்ணு இல்லையே, எதுவுமே இல்ல, அந்த ரூபத்துக்கு தான் நம்ம பேர் எல்லாம் எழுறோம். கீழே மேலன்றது ஒரு ஆத்மா பேர்ல இன்னொரு ஆத்மா இருக்க முடியுமா, ஆத்மா வேற அந்த சரீரம் வேற தானே, அது எப்படி இருக்க முடியும், எப்படி இதை நீ கேக்குறேன்னு புரியலையே. இந்த மாதிரி நீ சொன்னீங்க கீழே மேலே எல்லாம் எப்படி ரூபம் அது, இதெல்லாம் எப்படி வரும் அப்படின்ற. அதன் பிறகு சிஷ்யராத்துக்கு குரு போற, போய் ரொம்ப பசிக்கிறது எனக்கு அப்படின்னு கேட்கிறார் குரு. சிஷ்யர் என்ன பண்ற, என்னென்ன வேணும் அப்படின்றார், என்னென்ன உருமோ பண்ணி போடு, எல்லாத்தையும் பண்ணி போடுற அற்புதமான தரியாராதனை ஆச்சாரியருக்கு சிஷ்யர் பண்ற. ஒன்னா சாப்பிட்டுறாரு, சாப்பிட்டு முடிச்ச உடனே ஆச்சாரியரை பார்த்து குரு சிஷ்யர் கேட்கிறார், திருப்தி ஆச்சா உனக்கு, திருப்தி ஆலையப்பா எனக்குன்ற, எனக்கு திருப்தி ஆலையே அப்படின்னு, சுவாமி இவ்வளவு பண்ணி போட்டிருக்கேன் திருப்தி ஆலையன்ற, ஆமா என் உடம்புக்கு தானே நீ போட்ட, எனக்கா பண்ணி போட்டேன், நானா சாப்பிட்டேன் அதை, என் உடம்புக்கு தானே வந்தது, என்னுடைய ஆத்மஸ்வரூபத்துக்கு இந்த ஆகாரம் வந்து திருப்தி கொடுக்குமா, இது எப்படி வரும் அப்படின்னு கேட்கிறார். இந்த விஷயம் என்ன, இப்போ ஒரு ஜீவன் அப்படின்னு சொன்னா அவனுக்கு இந்த சம்பந்தமே கிடையாது சரீர விசாரங்களும். அதனால மிருதம் அப்படின்னாக்கா மிருதி மிருதம் அப்படின்னாக்கா இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய பாப ரூபமான கர்மாவனால வந்த சரீர சம்பந்தத்தினால வர விகாரங்கள் இருக்கு, அவைகள் தான் மிருதி மரணம் இந்த மாதிரி சம்சாரம் கர்மா இதெல்லாம் சொல்லப்படுறது. வஸ்துதாக அமிர்தம் அப்படின்னு சொன்னாக்கா அது இல்லாதது, கர்ம சம்பந்தம் அற்றது. கர்ம சம்பந்தமே இல்லாம எப்பொழுதும் ஆனந்தமா இருக்கிறது இருக்குதே அதுதான் இந்த இடத்துல சொல்லப்படுறது அமிர்த சப்தத்தினால. அது முக்த அவஸ்துக்கு உண்டாச்சே, அதனால இங்க வந்து இந்த ஆகாசோகவை நாமரூபையோ நிர்வகிதா ஏதத் பிரம்ம ஏதத் அமிர்தம் இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் எதை சொல்றது அப்படின்னாக்கா ஜீவனான முக்தனை தான் சொல்றது. அதே ஒத்துக்கலாம், முக்தாவஸ்தையில இருக்கக்கூடிய ஆத்மாவை சொல்றது. ஏன்னா எது அந்தரான் இருக்கு, அந்தரான் இல்லாம இருக்கிறதுன்னு அர்த்தம், இருப்பதில்லை. அதாவது நாமாவோ அல்லது ரூபமோ இருப்பதில்லை. அது இல்லைன்னாக்கா அது முக்தி அவஸ்தா, இருக்கிறதுனாக்கா அது பத்தாவஸ்தா, பத்தனா சம்சாரியா இருக்கிறது. அதுதான் அங்க சொல்றது, தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்னு இருக்கு. தூத்வா சரீரம் அகிருதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி, என்ன அழகான வாக்கியம் பாருங்க. சரீரம் தூத்வா அதை அழிச்சுட்டு போக்கடிச்சுட்டு கழிச்சுட்டு அதை தள்ளிட்டு அதை விட்டுட்டு தூத்வா சரீரம் கிருதம் கிருதாத்மா, நான் எதை பண்ணணுமோ அதை பண்ணிட்டேன். கிருத கிருத்தியன் உபாயத்தெல்லாம் அனுஷ்டிச்சு அகிருதம் பிரம்மலோகம் அபிசம்பவம், கிருதம்னு பண்ணப்படுறது. இந்த லோகம் எல்லாம் என்னது, அழிவை உடையது. ஆனால் பரமாத்மாவுடைய லோகம் இருக்கே சிவை குண்டம்ன்றது அது அப்ராகிருதம், எப்பொழுதும் அப்படியே ஜொலிச்சுன்னு இருக்கும், அங்க எப்பொழுதும் நித்தியமாக இருக்கும். அது சுவாமி வந்து சில வாக்கியங்கள் சொல்றக்க தத்துவத்தை இதனாதிகாரத்துல ஒரு விஷயம் சாய்க்கிறார். அதாவது அங்க கூட அனித்திய வஸ்துக்கள் உண்டு, அனித்திய வஸ்துக்கள் உண்டுன்னு என்ன அர்த்தம், இப்போ நாம அங்க போயிட்டு முக்தனா போயிட்டோம்னு வச்சுக்கோங்க, அங்க போனா நம்ம வந்து ஆசைப்படுறோம், எனக்கு இப்ப சங்க சக்கரம் வேணும்னு எனக்கு ஆசைப்பட்டாக்கா அந்த சங்க சக்கரத்தை இங்க தரிச்சுக்கலாம். எனக்கு உடம்பே வேண்டாம்னு சொல்லிட்டாக்கா உடம்பு இருக்காது, எனக்கு 100 உடம்பு இருக்கும். அதான் அங்க சொல்றது வரிசையா, ஏகதா பவதி திரதா பவதி பஞ்சதா பவதி சப்ததா பவதி சஹஸ்ரதா பவதி அப்படின்னு வாக்கியம் இருக்கு. ஒன்னா இருப்பான், மூணா இருப்பான், அஞ்சா இருப்பான், ஏழா இருப்பான், 1000 எடுத்துக்கலாம். எத்தனை உடம்பு வேணுமோ அத்தனை உடம்பு எடுத்துக்கலான்றது, இஷ்டப்பட்டாக்கா. இஷ்டப்படலையா அவனுக்கு போயிடும். இப்போ இஷ்டப்பட்டு எடுத்துனான்னாக்கா வருது, இஷ்டப்படலன்னு அது போயிடுறதோ இல்லையோ. இப்ப அனித்தியம் தானே, அங்க நியாய சித்தாந்தத்துல ஒரு வாக்கியம் இருக்கு, கே சித்து கிருதகாக அனித்யாகா அப்படின்னு இருக்கு. அங்க பண்ணப்படுபவைகளாக அனித்யங்களாக கேச்சித்து இருக்கும் சிலது. அந்த கேச்சித்துன்றதுக்கு அங்க பாஷ்யம், அங்க வியாக்கியானம் பண்ற உடனடி பாஷ்யக்காரர் கேச்சித்து பதார்த்தா இது சேஷகா அப்படின்னு சொல்கிறார். கேச்சித்து சில பதார்த்தங்கள் அங்க பண்ணப்பட்டது, அதனால அவைகள் அனித்யங்கள் அப்படிங்கிறார். அதனால அனித்யத்துவம் உண்டு, ஆனால் பிரகிருதி சம்பந்தத்தினால அனித்யத்துவம் இல்லை. இவைகள்லாம் மாறிண்டே வரும், அங்க அப்படி இல்லை. சங்கல்பத்தினால வருது, இங்கே பிரகிருதி சம்பந்தத்தினால வருது. பாத்துக்கோங்க, ஒரு கடம் உடுதான முதல்ல மண் இருக்கு, அதுக்கப்புறம் கபாலமா மாறிடுச்சு, அப்புறம் கடமா மாறிடுச்சு, திருப்பி உடஞ்சு விடுத்துன்னா கபாலமா மாறுறது, திருப்பி மிருத்தா மாறுறது மண்ணாக. அதனால இதெல்லாம் வந்து பிரகிருதி சம்பந்தம், அங்க பிரகிருதி சம்பந்தம் கிடையாது, அப்ராகிருதமானது எல்லாம். அப்ராகிருதமா போயிடுவே அந்த இடத்துல இத மாதிரி இந்த லோகத்தில் இருக்கக்கூடிய விகாரங்கள் இல்லை, அழிஞ்சு போற விகாரங்கள் இல்லை. இது அழுக்குடம்பு, அங்க இருக்கிறதோ அப்படி இல்லை, அப்ராகிருதமான திவ்யமான உடம்பு எல்லாருக்குமே. அது ஜீவனா இருந்த முக்தனா இருந்தாலும் சரி, பரமாத்மாவா இருந்தாலும் சரி, நித்தசுவரிகளா இருந்தாலும் சரி. அதனால தூத்வா சரீரம் அகிருதம், அந்த பிரம்மலோகம்ன்றது அகிருதம், சிவை குண்டம் அப்ராகிருதமான பரமபதம்ங்கிறது அகிருதம், பண்ணப்பட்டது அல்ல. அதனால வாக்கியமே இருக்கு, நாஸ்தி அகிருத கிருதேனே அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி கர்மாக்கள் எல்லாம் இருக்குதே அதெல்லாம் பண்ணினோம்னாக்கா நாஸ்தி அகிருதா, அகிருதம் வராது. அகிருதம்னாக்கா சிவை குண்டம், அது கிடைக்காது, மோக்ஷன்றது கிடைக்காது சாதாரண கர்மாக்கள்னால தியாகாதிகள் பண்ணாக்கா. ஆனால் கிருதாத்மா இவன் உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டான்னாக்க இவனுக்கு அகிருதமான பிரம்மலோகம் வந்துடும், அதனால பிரம்மலோகம் அதிசம்பாவானி அதை நான் அடைஞ்சிடுவேன் அப்படின்னு அவன் சொல்றான் முக்தன். இப்ப இப்படி சொன்னதுனால இந்த இடத்துல வந்து இந்த வாக்கியமே தன்னை தனக்கு பாபங்கள் இல்லை எல்லாத்தையும் விட்டாச்சு, விட்டுடவே நான் பிரம்மலோகத்தை அடைந்து விடுகிறேன். பிரம்மலோகம்னா என்ன அர்த்தம்? பிரம்மபாவம்னு அர்த்தம். பிரம்மமாவே மாறிடுவான் இவன், அல்லது பிரம்மபாவத்தை அடைந்து விடுவான். நீ என்ன சொல்ற பிரம்மன்னா என்ன சொல்ற? ஹே பிரத்தனைக கல்யாணிதான் இல்லையோ அதையும் அடைஞ்சு விடுறான்னு சொல்றேன் அவ்வளவுதான், அதுதான் பிரம்மபாவம். அந்த பிரம்மபாவத்தையும் அடைஞ்சுட்டான்னாக்க இவனுக்கு எல்லாமே ஆயிடுறது. அதனால இவன் வந்து பத்தன் கிடையாது, ஆகாசத்தினால சொல்லப்படுறவன் பத்தன் கிடையாது. ஆனா பத்தனா இருக்கே இவனுக்கு நாமாவும் ரூபமும் இருக்கு, ஆனால் அதை விட்டுட்டான்னாக்க அதுக்கப்புறம் பிரம்மபாவத்தை அடைஞ்சிடுறான். அதனால இங்க சொல்லப்பட்ட ஆகாய சப்தத்தினால முக்தாத்மா சொல்லப்படுகிறான் அப்படின்னு ஒரு பட்சம் பண்றான். அது கிடையாது சித்தாந்தம் சொல்லச்ச, அது தப்பு, அது யுக்திமத்தானது இல்லை. ஏன் அப்படின்னாக்க இவன் வந்து அடையறான் தானே சொல்றக்கு, நான் அடைகிறேன் பிரம்மலோகத்தை அப்படின்னு சொன்னாக்க இந்த பிரம்மத்தை பிரம்மமாக மாறுறேன்னு அர்த்தம் கிடையாது. அது பிரம்மமாக மாறுறேன் கிடையாது. இவன் நாமரூபத்தோட சேர்ந்து இருந்தவனா இருந்தான், இப்ப நாமரூபத்தை விட்டுட்டான். எப்படி விட்டான்? கிருதாத்மா ஏதோ உபாயத்தை நுட்டுச்சு. அந்த உபாயம் யார பத்துது? ஏதோ ஒரு வஸ்துவை நினைச்சுண்டு அதை பத்தி உபாயத்தை நுட்டுச்சாக்க அவனுக்கு அந்த இது வரும் மோட்ச பிராப்தின்றது. அதை விட்டுட்டு நேர இது கிடைக்கும் அப்படின்னாக்கா ஒத்துக்க முடியுமா? ஏன்னா சில வாக்கியங்கள் சொல்றது பிராஜ்ஞானாத்மனா சம்பரிஷ்வஸ்தஹ அப்படின்னு இருக்கு. இவன் தூங்குறான், தூங்குற சமயத்துல சர்வஜ்ஞனான அனைத்தையும் அறிஞ்சவன் பிராஜ்ஞன் பரமாத்மா அவனை அணைச்சுட்டு தூங்குறானா? இவன் ஒரு தாயார் ஒரு குழந்தை எப்படி அணைச்சுட்டு தூங்கும்? தாயார் அணைச்சுட்டு தூங்கினாக்க அந்த குழந்தைக்கு ஒரு கதகதப்பு கிடைக்கிறது, ஒரு ரட்சை கிடைக்கிறது, எங்க அம்மா என்ன பத்திரமா பாத்துப்பா அப்படின்னு. அந்த மாதிரி பெருமாளை வந்து அப்படியே அணைச்சுட்டு தூங்குறானா. மூணாவது அத்தியாயத்துல இரண்டாம் பாதத்துல தூங்குற சமயத்தை பத்தி சொல்ல வருது. தூங்குற சமயத்தை சொல்லச்ச சுவாமி அதுக்கு என்ன போடுறார்? சுத்த கோப்தான் போடுறார். அது ஒரு கல்யாண குணமா. அந்த கல்யாண குணத்தை சொல்றதுக்கோசரம் இந்த மாதிரி சுத்த கோப்தா, அதாவது தூங்குறதுக்கு ஆதாரமாகவும் இருக்கான் இவன், அந்த சமயத்துல ரட்சிக்கிறவனாகவும் இருக்கான் இவன். அதாவது தூங்கி எழுந்து வர்றவன் யார் அப்படின்னு அங்க விசாரம் பண்றது. தூங்கி எழுந்து வருபவன் யார்னு விசாரம் பண்ணச்ச தூங்குறவன் வேற எழுந்து வர்றவன் வேறன்றான் பூர்வபக்ஷி. அது கிடையாது. ஏன்னா நான் இப்ப தூங்கி வரேன், நல்லா தூங்கிட்டேன், தூங்கி எழுந்தேன்னாக்கா என்னென்ன ஞாபகம் வருது? நேத்து நான் எப்படி இருந்தேன், நேத்து நான் என்னென்ன காரியம் பண்ணேன், தூங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன காரியம் பண்ணேன், யாரோட பேசினேன், எல்லாம் ஞாபகம் வருதே. அப்ப நான் தான் சொல்றேன் இங்க இப்படி இருக்கிறதுனால இவங்க எல்லாமே தூங்குறதுக்கு தூங்குறதுக்கு முன்னாடியும் தூங்கி எழுந்தவனும் ஒருத்தந்தான் இருக்கான். அதனால இப்ப அவன் நினைச்சான்னாக்க அந்த தூங்கி தூங்குறவனும் இல்லையோ அவன் ஆதரவு மாத்திடலாம். அவன் சர்வஜ்ஞன் சர்வசக்தி அவன் பகவான், ஆளையே மாத்திடலாமே, ஆளையே மாத்திடலாம். ஆனால் அவன் மாத்த மாட்டான், நம்மளை ரட்சிக்கிறான். அவன் சொல்லிட்டான், நித்தியங்கள் நிச்சயேச்சா சித்தங்களாயும் அனித்தியங்கள் அனித்தேச்சா உத்பன்னங்களாயும் இருக்கிற நித்தியங்கள்லாம் நித்தியமான இச்சை. பகவான் சொல்றானா இவைகள்லாம் நிச்சயமாக இருக்க கடவுது அப்படின்னு அப்படி ஒரு சங்கல்பிச்சுடுறான் அவன். அதனால நாமெல்லாம் நிச்சயமாவே இருக்கும். அதே அச்சேதனங்களை பார்த்து பெருமாள் சொல்றான், அனித்தியங்கள் அனித்திய அனித்திய இச்சை அனித்திய சங்கல்பத்தினால இவையெல்லாம் உற்பத்தி உடையதா இருக்கட்டும். அதனால அனித்தியமான ஒரு சங்கல்பம், இவையெல்லாம் அனித்தியங்களாக இருக்கட்டும் அப்படியே ஒரு சங்கல்பம் இருந்ததுன்னா அப்படியே உண்டாராம். அதனால இவன் வந்து சுத்த கோப்தா, தூங்குறவனை ரட்சிக்கிறவன், தூங்குறவனுக்கு ஆதாரமா இருக்கிறவன் அப்படின்ட்டு அந்த குணத்தை சுவாமி வந்து அழகழகாக சேர்க்கிறாருங்க. பகவானுடைய கல்யாண குணங்கள் அப்படின்னு ஒரு அதிகரணத்துல தூங்குறவனுக்கு ஆதாரமா இருக்கிறான், இன்னொரு மூணாவது அதிகரணத்துல தூங்குறவனை ரட்சிக்கிறவன் அப்படின்னு அதனால வாக்யேனாத்மனா சம்பரிஷ்வஸ்தஹ ந பாஹ்யம். வெளியில இருக்கிற என்ன வசதி அவனுக்கு தெரியல, நம்ம தூங்குற மொழியோ அந்த தூங்குறதுமே நம்ம எங்க இருந்தோம் நமக்கு தெரியலையே, நமக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேன்றது. ஒருத்தர் வந்து என்ன கேட்டார், தூங்குறோம் முழிச்சுட்டு இருக்கோம், நடுவுல நாம வந்து ரெண்டுத்துக்கும் நடுவுல சொப்னத்தை காண்றோம், சொப்னத்தை காண்ற சமயத்துல அந்த சொப்னத்துல எத்தனையோ நமக்கு வர்றது, பெருமாள் எழுந்துள்ளார் கோயில்ல போய் சேவிக்கிற மாதிரி வருது, வேத பாராயணம் வரும், நமக்கு நஷ்டம் வரும், கஷ்டம் வரும், சுகம் வரும், துக்கம் வரும், எத்தனையோ வருது நமக்கு, அந்த மாதிரி நிறைய வருது நமக்கு. ஏன் சிவை குண்டத்துல பெருமாள் எழுந்துள்ள இருக்கக்கூடிய பரமபதன்லாம் ஏன் நமக்கு வரமாட்டேன்றது அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். எப்பயோ அதுக்கு என்னை பத்தி சொன்னேன், அப்புறம் அந்த கருணாராஜத்தை ரொம்ப அழகான பத்தி அப்படின்னு போயிட்டார். ஏன்னா எனக்கு வந்து கருணாராஜத்தை என்ன ஒத்துண்டேன்னு சொல்றதுக்கு இல்ல, அந்த பதில் சரியானதுன்னு ஒத்துண்டார் பெரிய பண்டிதர். அதான் கருணாராஜர் தான் எங்களுக்கு எல்லாம் ஏதாவது கேள்வி வந்து என்ன சந்தேகம் எல்லாம் கேட்டுருவோம், கருணாராஜர் எல்லாம் கேட்போம். ஏன்னா சர்வோசரம் விஜயநாத் அப்போ வழியனுக்கும் வச்சார், தூங்குற சமயத்துல ஏன் நமக்கு பரமபதம் வரல அப்படின்னாக்கா, அங்க எபெருமானார் என்ன சச்சிருக்க, ஏன் கனவு வர்ற சமயத்துல அந்த கனவுல பதார்த்தங்கள் எல்லாம் வரதோ இல்லையோ, சுகம் துக்கம் நஷ்டம் கஷ்டம் இப்படி எத்தனையோ வருதோ, அதான் எதனால வருதுன்னாக்கா அவாவாளுடைய புண்ணிய பாபங்கள் இருக்கோ இல்லையோ அதுக்கு அனுகுணமாக எந்திரமான அதை சிருஷ்டி பண்றான். இப்ப எப்படி சிருஷ்டி பண்றான், புண்ணிய பாபத்துக்கு அனுகுணமானதான் அவன் சிருஷ்டி பண்றான். அதனால புண்ணிய பாபம் தான் அங்க காரணம், பரமபதன்றது புண்ணிய பாபத்துக்கு வராதே, அது எதனால வரும், உபாசனத்தினாலதான் வரும். அது புண்ணிய பாபத்தினால பரமபதத்தை நம்ம அடைய முடியாது இல்லையோ, புண்ணியத்தினாலே அடைய முடியாதுன்னா பாபத்தினால எப்படி வரும், அதனால சொப்னத்துல இந்த சிவகுண்ட லோகம் இவைகள்லாம் வரவே வராது. அதனால நமக்கு வந்து அந்த சமயத்துல நமக்கு எதுவும் தெரியல தூங்குற சமயத்துல, அது இதனால நான் வந்து இந்த மாதிரி சொன்னேன் இந்த சொப்ன பதார்த்தங்கள்லாம் இது அப்படின்னு. அதனால நமக்கு எல்லாமே புண்ணிய பாபான குணமாக பகவான் சிருஷ்டிக்கிறது. அதனாலதான் நாம வந்து பெருமாள் கிட்ட தூங்குறோம், அந்த சமயத்துல பகவான் வந்து நம்மள காப்பாத்துற ஆதாரமா இருக்க. ஆனால் தூங்கி எழுந்து வந்துட்டோம்னு வச்சுக்கோங்க, திருப்பி அந்த கர்மாவனுடைய சம்பந்தமாக அனுபவிக்க ஆரம்பிச்சிடும், கர்மா காமிக்கிறது. அதனாலதான் நாம தூங்கிச்சே பெருமாளோட இருந்தோம் கட்ட மாதிரி இப்படியே காடா நித்ரா, ஒண்ணுமே தெரியாம தூங்குறோம்லயோ, அந்த சமயத்துல நம்ம எங்க இருந்தோம் ஏது இருந்தோம் நமக்கு தெரிய மாட்டேன்றது, என்ன யோசிச்சு பார்த்தாலும் தெரியல. அதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னாக்கா, திருப்பி கர்ம பந்தத்துல மாட்டி நம்ம முடிச்சுட்டு இருக்கோம், அது மறைச்சுடுறது பெருமாளோட நம்ம தூங்கி இருந்திருந்தத, பெருமாளோட தூங்கி இருந்தது மறைச்சுட்டு இருந்தது. நம்ம வந்து குழந்தைகள்லாம் தூங்கிட்டு இருக்கோம், தூங்கிட்டே இருக்கிற குழந்தை சிரிக்கும், குழந்தை முகத்துல துக்கம் வரும், அதெல்லாம் எப்படி வந்தது என்ன வந்தது, அந்த குழந்தை நமக்கும் ஞாபகம் இல்லை, அந்த குழந்தைகள்ட்டே நமக்கு தெரிஞ்சுக்க முடியாது. இதெல்லாம் தான் இந்த கர்மாதீனமாக எல்லாம் வருது. ஒரு சந்தோஷமா குழந்தை சிரிக்கிறது தூங்குற சமயத்துல, ஒரு மாச குழந்தை ரெண்டு மாச குழந்தை தூங்கச்சு சிரிக்கிறது, தூங்கச்சோ மூஞ்சி துக்கமா வச்சுக்கிறது, சிறுவையும் சுள்ளுன்னு வச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன, கர்மாதீனமானது. அதனால இங்க வாக்கியம் பிராஜ்யன் ஆத்மனா சம்பரேஷ்வத்தா பிராஜ்யன் ஆத்மா அன்வாரூடா அன்வாரூடன் ஏன் கிளம்புறான், உடம்புலேருந்து கிளம்பு சேவம் பெருமாளை, பெருமாளுக்கு சம்பந்தமானவனாகவே அதான் அணைச்சுன்னு இருக்கிறவனாகவே அவனோட சேர்ந்தே போறான் அப்படின்லாம் வாக்கியம் இருக்கு. இப்ப இந்த வாக்கியத்தினால என்ன எடுத்தோம்னா, தூங்க சேவம் அல்லது கிளம்பு சேவம் பகவத் சம்பந்தம் இருக்கு நமக்கு எப்பொழுதும், அந்த சம்பந்தம் இல்லாம நமக்கு வரவே வராது. அதனாலேயே தெரிஞ்சுக்கலாம் அவன் வேற நாம வேற. அதனால இங்கேருந்து போனோம்னாக்கா இங்க ஏதாவது அமிர்தம் ஏதாவது பிரம்ம அப்படின்னு வாக்கியம் இருக்கேன், நான் வஸ்தம் தான் பிரம்மன் தான் இருக்கு, பிரம்ம பாவம்னு இல்லை, இதுதான் அமிர்தம். பெருமாள் அடைஞ்சி ஆனந்தத்தை அனுபவிக்கிறது தான் அமிர்தம், அதுதான் பிரம்மம். நீ சொன்ன மாதிரி பிரம்மசப்தத்துக்கு இந்த மாதிரி பல அர்த்தங்கள் அப்படின்லாம் சொன்னதான் அதெல்லாம் தவறு, அதெல்லாம் எல்லா இடத்துலயும் வராது. பிரம்மசப்தம் 100 சப்தத்துல, அதாவது பிரகிருதி ஜீவன் வேதம் தான் சொல்றது சொல்லப்படுறதுனாக்கா அதெல்லாம் கௌனமான அர்த்தங்கள், முக்கியமான அர்த்தங்கள் இல்லை. சுவாமி என்ன சொல்ற சுவாமி திருவள்ளு அதுதான் சொல்றாரு. என்ன பாஷ்யகாரர் சாதிச்சிட்டாரு, சூத்திரகாரர் சாதிச்சிட்டாரு, எல்லாம் கௌனமான அர்த்தங்கள் தான். பிரம்மசப்தம் பரமாத்மா கிட்ட உண்டிதான் அன்வைக்கும். மீதி எல்லா இடத்துலயும் சொல்றதே அப்படின்னாக்கா அதெல்லாம் உபச்சாரத்துக்கு சொல்றது. நீர் வந்துட்டாக்கா எனக்கு பெருமாளே வந்துட்டா மாதிரி இருக்கு அப்படின்றோம். அவர் பெருமாள் இல்ல, ஆனா நமக்கு அவ்வளவு உபச்சாரம் பண்றான் வரே, அப்படிதான் அதிதி தேவோ பவா அப்படிங்கிறோம் எழுந்துள்ளினாக்கா அந்த மாதிரி அது. அதனால இங்க வந்து நம்ம பெருமாளை அடைஞ்சி, பெருமாளை அடைஞ்சி இதெல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறோம். இன்னொன்னு, ஒரு நாம ரூபத்தை வகிக்கிறதுன்றது வேற, பறிக்கிறது. எனக்கு நாமா இருக்கு, நான் மனுஷன், இந்த மனுஷனுடைய ரூபம் எனக்கு இருக்கு, அது தரிக்கிறது வேற. அது அத்தனை பேருக்கும் கொடுக்கறதுன்றது வேற இல்லையோ, அந்த அர்த்தம் இன்னும் அழகானது. ஏன்னா எதன் அவனுக்கு இந்த நம்மள மாதிரி நாமா கிடையாது, மனுஷன் தேவன் அப்படின்லாம் ரூபம் கிடையாது, பேர் கிடையாது. அதுக்கேத்த ரூபமும் பரமாத்மாவும் கிடையாது. அது இல்லாமல் அவன் நமக்கு எல்லாம் அனுகிரகிக்கணும். ஏன்னா அவனுக்கு புண்ணிய பாப சம்பந்தமே இல்லை. அதனால அவன் ரொம்ப சந்தோஷமா உட்கார்ந்துட்டு இருக்கான் இந்திரமான். அதே நமக்கெல்லாம் அதெல்லாம் இருக்கு, இருக்கவே நமக்கு அது கொடுக்கலாம். அதே நம்ம உபாயத்தை அனுப்பிச்சுட்டாக்க நமக்கு அதெல்லாம் போக்கடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாக்கா அந்த பிரம்ம சப்தம் என்ன, அமிர்த சப்தம் என்ன, அவைகள் அனைத்துமே நமக்கு எல்லாம் சமஞ்சசமாக எழுதும். அதனால இந்த பிரம்மத்துவத்தை அடையிறதுன்றது ஒரு நிலை அப்படின்னு சொன்னாக்கா அது தவறு. ஏன்னாக்கா ஒரே சமயத்துல ஒத்தன் அனைத்தையும் தெரிஞ்சவனா இருக்கான், இன்னொருத்தன் ஒண்ணுமே தெரியாதவனா இருக்கான், கிஞ்சித்தியனா இருக்கான். நாம எல்லாரும் கிஞ்சித்தியால் தானே. இந்த ஜென்மாவில மனுஷ ஜென்மா எடுத்து கர்ம பத்தனா இருந்தாக்கா எவ்வளவு படித்தாலும் சரி நாம எல்லாரும் கிஞ்சித்தியால் தான். நாம யாருமே சர்வஜ்ஞால் இல்லை. சர்வஜ்ஞத்தோன்றது நமக்கு யாருக்குமே வராது. எம்பெருமானா இருந்தார், தேசிகன் இருந்தார், நம்மாழ்வா இருந்தார் அப்படின்னாக்கா அவள்லாம் அவதார புருஷர், நித்தியசூரிகள். நித்தியசூரிகளா இருந்து அவதரித்துவா, தேசிகன் பெருமாளாவே அவதரிச்சார். அதனால அன்றி உலகனையாக்கி அரும்பொருள் நூல் விருத்து நின்ற தன்னியல்புகள் வேங்கட மாமலை மேவி பெண்ணும் வெண்டு புகழ் திருவேங்கட நாதரண்ணும் குருவாய் நின்று நிகழ்ந்த மண்மேல் நின்ற நோய்கள் தவிர்த்தனே. அதனால பெருமாளுடைய சுரூபம் வெங்கடேச அவதாரோயும் தத் கண்டாம் சோதவாபவே எதீந்திராம் சோதவியத்தியவும் இதற்காக அவசு மங்களம். இந்த மாதிரியாக அவதரித்தனால் அவெல்லாம் அவதார புருஷாட வாழலாம் சர்வஜ்ஞாள். சர்வஜ்ஞா நான் இதை சொன்னேன்னு அப்படியே ஏத்துக்கோ அப்படிங்கிற சுவாமி தேசிகன். ஏன் அப்படின்னு நானே சொல்லல, வேதம் ஸ்மிருதிகள் புராணங்கள் ஆச்சாரியால் எல்லாரும் என்னென்ன சொன்னாலும் அதுதான் நான் சொல்றேன், அதை அப்படியே ஏத்துக்க வேண்டியதுதான் உங்க தர்மம் அப்படிங்கிற சுவாமி. அதனால நாம எல்லாரும் கிஞ்சித்தியால், பகவானோ சர்வஜ்ஞன். இப்படி எல்லாம் பிரிச்சு சொல்றதுக்கு உபனிஷத்து அவைகள்லாம் இருக்கச்ச அதை விட்டுட்டு பெருமாள்லாம் இல்லவே இல்லை, முக்தாத்மாதான் இந்த ஆகாசத்துவத்தினால சொல்லப்படுகிறான் அப்படிங்கறதெல்லாம் தேவையில்லை, அது சொல்லவே வேண்டாம், அது தோஷம். அதனால இந்த ஆகாச சப்தம் அந்த வாக்கியம் இருக்கு, ஆகாசோகவை நாமரூபயோகம் நிர்வகிதா தே எதந்தரா, தே அந்த ரெண்டு நாமரூபங்கள் அது இல்லாமல் எந்த பரபிரமமானது நமக்கெல்லாம் ரூப நாமரூபங்களை கொடுக்கறதோ அது அப்படின்னு அர்த்தம். அப்படி சொன்னதுனால இந்த இடத்துல சொல்ல சொல்லப்பட்ட ஆகாசத்தை வாக்கியன் பரமாத்மா தான், முக்தாத்மா இல்லை அப்படின்றது இந்த ஸ்லோகத்தினால சொல்லப்படுறது. இப்ப பாருங்க ஸ்லோகம், தூத்வேதி பிராச்ய வாக்கிய பிரகிருத இகமவேது முக்த ஆகாச நாமாம் பத்தோசௌ நாம ரூபே வஹதி ததனுச்ச பிரம்ம பாவே ஜஹாதி இத்யன்யாயம் புரோக்தஹ புனரயமபி சம்பாவ்ய ஏவ ஸ்யுபாத்தஹ பிரம்மத்வம் நஹ்யவஸ்தா ஸ்ருதிஷித யுகபத் ஞான்யதாதிர் விபக்தஹ. அங்க வாக்கியம் இருக்கு, தூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமி அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியத்தினால நான் வந்து புண்ணிய சரீரம், பாப்பா பாப்பா புண்ணிய புண்ணிய பாப்பா ஆரப்தமான இந்த உடம்பு இதை விட்டுட்டு அகிருதத்தை பண்ணப்படாத அந்த லோகத்தை நான் அடைவேனாக உபாயத்தை அனுஷ்டிச்சு அப்படின்னு வாக்கியம் இருக்கு முதல்ல. அதன் பிறகு இவன் என்ன பண்ற என்ன இருக்குன்னாக்கா இங்க வந்து நாமரூபயோகம் நிர்வகிதா ஆகாசகவை அப்படின்னு இருக்கு. அதனால அந்த ஆகாச நாமா ஆகாசங்கிற பேரை உடையவன் யாருன்னாக்கா முக்தகா அதே முக்தனாகவே இருக்கட்டும். இங்க வேற யாரும் இருக்க முடியாது, முக்தனாக தான் இருக்கணும் அது. அது மட்டும் இல்லாம ராஜ்ய வாக்கிய பிரகிருதக பூத்வா சரீர மகதங்கிறதா முதல் வாக்கியம், அதன் பிறகு இந்த ஆகாசவை நாமரூபயோகம் இருக்கு. அந்த வாக்கியத்துல ஆரம்பிக்கப்பட்டவன் முக்தன். அதனால அந்த முக்தனே ஆகாசவைன்ற சப்தத்தினாலையும் சொல்லப்படுறான். அவனுக்குதான் இந்த நாமரூபத்தினா விடுறதெல்லாம் முடியும். ஏன்னா அடுத்த வாக்கியம் பார்த்தா தெரியும், பத்தோசவு அசோ பத்தக, முதல்ல இவன் பத்தனா இருந்தான், அதாவது பத்த ஜீவனா இருந்தான் சம்சாரி. அப்போ நாமரூபே வகதி, நாமரூபத்தை வகிக்கிறானோ தேவன் மனுஷன்னா நாம இருக்கு, அதுக்கு ஏத்த மாதிரி ரூபமும் உனக்கு இருக்கு, நாமரூபே வகதி. அதன் பிறகு பிரம்மபாவே ஜகாதி, அந்த நாமரூபத்தை விட்டுட்டான்னாக்க அவனுக்கு பிரம்மபாவம் வந்துடுறது, பிரம்மமாவே மாறிடலாம் அப்படின்னு வச்சுக்கலாம். பிரம்மபாவே ஜகாதி, பிரம்மபாவத்தை இவன் அடைந்தவனாக ஆகிறான். அவன் நாமரூபத்தை விட்டுட்டான்னாக்க பிரம்மபாவம் வர்றது, நாமரூபத்தையும் விட்டுடுவான். அதனால இந்த முதல் வாக்கியம் இருக்கே நாமரூபிதா அப்படின்னு அதுல சொல்லப்படுறவன் இங்க வந்து முக்தாத்மாதான், ஆகாசப்த வாக்கியம் முக்தன் தான் அப்படின்னு சொன்னாக்க இது பூர்வபக்ஷ பர்யந்தம். அது அந்நியாயம், இது அந்நியாயம், இது நியாயம்னா என்ன அர்த்தம், யுக்தியோட கூடினதுன்னு அர்த்தம். அந்நியாயம்னா யுக்தி மட்டும் இல்ல, யுக்தியோட கூடினது இல்ல அப்படின்னு. ஏன்னா இங்க பாருங்க, தூத்வா சரீரம் அப்படின்ற இடத்துல ரெண்டு சொல்லப்பட்டது. என்ன அப்படின்னா, தூத்வா சரீரம் அகதம் கிருதாத்மா பிரம்மலோகம் அபிசம்பவாமின்னு இருக்காங்க வாக்கியம். இப்ப இங்க பாருங்க, சரீரத்தை விட்டுறேன், விட்டுட்டு நான் அடைகிறேன் அப்படின்னு இருக்கு அபிசம்பவானிங்க. அப்போ அடையப்படுறது எதுன்னு ஒண்ணு தோணணும் இல்லையோ, என்ன நானே அடைஞ்சப்பனா, என்ன நானே அடைஞ்சுக்கிறதுன்றது சரியாகுமா, அது சொல்லவே வேண்டாமே. நான் பிரம்மமா மாறுறேன்னு சொல்லணும், நான் அடைகிறேன் எப்படி சொல்றான், இவன் அடைகிறேன் சொல்றான் சொன்னான்னாக்க அடைகிறவன் வேற, அடையப்படுபவன் வேற, அடைகிறவன் வேற அடையப்படுபவன் வேற அப்படின்னு பேதம் தெரிகிறதோ இல்லையோ. அதனால இது அந்நியாயம், புரோக்தகா புனரையும் அபிசம்பாவியேவ சுபாத்தக, அபிசம்பவிதா ஜீவன் அபிசம்பாவியன் பரமாத்மா, இப்படிதான் வரும் இங்க. ஏன்னா அடைகிறவனும் அடையப்படுபவனும் ஒத்தனாவே இருக்க மாட்டான். நீ கல்பிக்கணும், இல்ல இல்ல பத்த திசையிலேருந்து முக்த திசைக்கு நான் அடையிறேன் அப்படியே நீ கல்பிக்கணும். அந்த கல்பனாவை காட்டிலும் அந்த கல்பனையை காட்டிலும் நேராக இதை மாதிரி சொல்றதுன்றது ரொம்ப சரியா இருக்கு. ஏன்னா மீதி வாக்கியங்கள்லாம் இதுக்கு அனுகூலமா இருக்கும் இல்லையோ. எத்தனை வாக்கியங்கள் நம்ம பார்த்துட்டோம், பரஞ்சோதிபசம் பத்திய ஸ்வேன ரூபேன பத்தியதேன்னு இருக்கு. பரஞ்சோதிஷ அடைஞ்சி ஸ்வேன ரூபேன தன்னுடைய ரூபத்தை அடைகிறான் இவன், அதை அடைஞ்சி இவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு இருக்கிறது. அப்படி இருக்குச்சு பரஞ்சோதி வேற இவன் வேறன்னு அர்த்தம். இத்தனை இத மாதிரி எத்தனை வாக்கியங்கள் இருக்கு. அதே மாதிரி இவன் நாமரூபத்தை வகிக்கிறவன் தான் உன் பட்சத்துல சொல்லணும். ஆனா சித்தாந்த பட்சத்துல எப்படி தெரியுமோ, அங்க வாக்கியமே இருக்கு, நம்ம சொல்றமே நாமானி ரூபானி விசித்திய தீரஹ அப்படின்னு இருக்கு. தீரஹ பகவான் எப்பேற்பட்ட சர்வஜ்ஞனவன், அவன் சர்வஜ்ஞனா இருக்கிறதுனாலையும் இவன் என்ன பண்றான்னாக்கா நாமானுரூபானி விசித்திய எல்லாருக்கும் பண்ணி வைக்கிறான் நாமரூபங்களை அனுகிரகிக்கிறான். ஏன்னா அவனுக்கு அந்த சம்பந்தமே இல்லை, இந்த புண்ணியபாப ரூப கர்ம சம்பந்தம் இல்லாததுனால எப்பொழுதும் அவன் பிரகாசிச்சுன்னு எழுந்துள்ளிருக்கான். அப்படிப்பட்ட பகவான் நாமரூபங்கள்னா நமக்கு அனுகிரகிக்கிறான். அப்படி சொன்னா ரொம்ப அழகா இருக்கு. தானே பத்மனா இருந்துட்டு தனக்கே நாம ரூபத்தை அவனே வச்சிருந்தானா, தனக்கே புண்ணியபாவம் இருக்கு, அந்த புண்ணியபாவம் வந்ததுன்னு சொன்னாக்க இது தந்தவன் யாருன்னு கேள்வி வரும். அப்ப யாரு கொடுத்தான், இந்த முக்தன் கொடுத்தான்னு வருமா, எத்தனை முக்தன், எத்தனை ஜீவன், எவ்வளவு கேள்விகள் வரும், அதனால அது வராது. புனக அயம் அபிசம்பாவியே சுபாத்தான், அபிசம்பாவியன் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு. இல்ல பிரம்மபாவத்தை அடையிறது, பிரம்மத்துவம், பிரம்மபாவம் அதுதான் இங்க இருக்குது அப்படின்னு சொன்னா அதுவும் தவறு. பிரம்மத்துவம் நகி அவஸ்தா, அது ஒரு நிலை இல்ல, அது கிடையவே கிடையாது, அந்த நிலையே கிடையாது. நிலையா இருந்ததுனாக்கா நீ ஒத்துக்கலாம், அந்த நிலையே இல்லையே அப்படின்னு ஒண்ணு இல்லையே, அது அது இல்லாததுனால இந்த இடத்துல பிராப்தியான பரன் வேற, பரமாத்மா வேற, பிராப்தாவா இருக்கக்கூடிய ஜீவன் வேறன்னா அர்த்தம். ஏன்னா அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, நம்ம நிறைய இருக்கு சொல்ற முடியாது, என்ன அர்த்தம் பிரம்மத்துன்றது நித்திய சித்தமான சுவாபாவிகம், அது சாதாரண நீ சொல்ற மாதிரி முத்தரூபம் இல்லாது பெருமாளுக்கு இருக்கக்கூடியது அது. அந்த அது வந்து நீ சொல்றபடி சொன்னா என்ன செய்ய ஆகணும், முன்னாடி ஜீவபாவம் இருந்தது அது போயிடுத்து, இப்ப பிரம்மபாவம் வந்துடுத்து, முதல்ல மண்ணா இருந்தது இப்ப கடமா மாறிடுத்து அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தமோ, அந்த மாதிரி ஜீவபாவம் இருந்தது அதை விட்டுட்டு இப்ப பிரம்மபாவத்துக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னா என்ன ஆகும் தெரியுமோ, கடாகாரம்ன்றது புதுசு தானே ஆகாரம், மிருத்தா இருக்கிற ஆகாரம் வேற, கடமா இருக்கிற ஆகாரம் வேற தானே. அத மாதிரி முதல்ல ஜீவபாவம் இருந்துட்டு இப்ப பிரம்மபாவம் வருதுன்னா அது அனித்தியமா போயிடும். மோக்ஷம்ன்றது அனித்தியமா உங்க சித்தாந்தத்துல, அது அனித்தியம் இல்லையே, மோக்ஷம் நித்தியமானது. அதை அணிஞ்சுட்டாக்க, ஏன்னா ஆரம்பத்திலேயே சொல்லிட்டாரு சுவாமி, நித்தியமாகவும் அனந்தமாகவும் இருக்கக்கூடியது இந்த மோக்ஷம்ன்றது. இத நீ வந்து அடையிறது ஒரு நிலை அப்படின்னு சொல்லிட்டாக்க, நிலைன்னு என்ன அர்த்தம், இவ ஒரு குழந்தையா இருந்தோம், அதன் பிறகு பாலகனா மாறணும், அதுக்கப்புறம் எவ்வளவு அவஸ்தை இளைஞனா மாறணும், அதன் பிறகு இப்ப விருத்தனா இருக்கேன் வந்து என்ன பரிகாசம் பண்ணுவார் தேவநாதன் தான், என்ன நீ சின்ன பிள்ளையா நடப்ப, உனக்கு பேரன் பேச்சுனா பொறுத்துட்டாங்க வச்சுக்கோ அப்படின்னு, ஏன்னா 56 வயசு ஆறுது அதனால பேரன் பிறந்தெல்லாம் பொறுத்துட்டானோ, இப்ப விருத்தாப்தி வந்துருத்து உனக்கு அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லுவார். அது வாஸ்தவம் தானே, இப்போ அந்த நிலைகள்லாம் மாறிண்டேதான் இருக்கு, அது நித்தியம் இல்லையே. அப்ப பிரம்ம பிரம்மத்துன்றது ஒரு அவஸ்தைன்னு சொல்லிட்டேன்னு ஒரு நிலை தசா அப்படின்னு, அந்த தசையா போயிடுத்துனாக்க அது வந்து அனித்தியமா போயிடும், அனித்தியமா போயிட்டாக்க அது தோஷம், அது கூடாது. அதனால நீங்க வந்து சொல்றது ரொம்ப அசங்கதம், அது கூடாது. அதனால இங்க சொல்லப்பட்டது பிரம்மபாவம்னாக்க பிரம்மலோகம் அபிசம்பவம், பிரம்மலோகம்ன்றதுனால பிரம்மபாவம்னு அர்த்தம் கிடையாது, பரமாத்மாவனுடைய லோகமான பரமபதன் அர்த்தம் பண்ணிக்கலாம், இல்ல பிரம்மை லோக்கா பிரம்ம லோக்கா அப்படின்னுட்டு கர்மதாரிய சமாசத்து பிரம்மமே லோகம். ஏன்னா வந்து இந்த பிரம்ம லோகம் ஒரு சப்தம் வந்திருக்கு தஹர வித்யில, அந்த தஹர வித்ய சேஷம் தான் இந்த வாக்கியமே, அதனால பிரம்மலோக சப்தத்துக்கு பிரம்மமே லோகம் பிரம்ம லோகம் அர்த்தம் பண்ணிருக்கா, அதனால பிரம்மமே லோகம், பிரம்மத்தையே அடையிறான்னு அர்த்தம். பிரம்மத்தை அடைஞ்சான்னாக்க அவனுக்கு அதான நமக்கு வேணும், பிரம்மத்தை அடையிறது தானே நமக்கு அது முக்கியம் நமக்கு, அதனால அதுதான் இங்க ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம அங்க வாக்கியம் இருக்கு, ஒரே சமயத்திலேயே அப்படின்னு இருக்கு, ஒருத்தன் ஜ்ஞானா இருக்கான், ஜ்ஞன் அப்படின்னாக்க சர்வஜ்ஞன் அர்த்தம், இன்னொருத்தன் அஜ்ஞன், அவன் கிஞ்சித் ஜன் அர்த்தம். அதே மாதிரி துவ் அஜவ் ரெண்டு பேருமே நித்தாள், ஒருத்தன் ஈசன் இன்னொருத்தன் நீசன் அனீசன். அது இந்த இதில் சொன்ன பாருங்கோ, சைஷா சகாயா சமானே விரக்ஷே பரிஷஸ்வஜாதே, அது நிறைய சொல்றோம் இல்லையோ, ஒரே மரம் சரீரமாகிற மரம் அதுக்குள்ள ரெண்டு பறவைகள் இருக்கு, ரெண்டு பறவைகள் என்ன சொன்னாக்க சுப்பர்ணா, அது அழகான ரக்கைகள் உடையது, ரெண்டு ரெண்டு உட்கார்ந்து இருக்குது, ஒன்னு புண்ணியபாப ரூபமான கர்மபலன் அனுபவிச்சுட்டு அல்லாடின் இருக்கு, இன்னொன்னு அனுபவிக்காம சுகமா பிரகாசிச்சுட்டு இருக்கு, அனஸ்னன்யோ அபிஷேக செய்தி அப்படின்னு தயோரன்யா பிப்பளம் சுவாத்வத்தி கர்மபலத்தை சுகமா நல்லா இருக்கிறத அனுபவிச்சுட்டு அது அல்லாடுறது. ஒரே சமயத்துல ஒண்ணு கஷ்டப்படுறது, இன்னொன்னு சந்தோஷப்படுறது, ஆனந்தமா இருக்கு. அனுபவிக்கிறதுனால கஷ்டம், அனுபவிக்காதனால ஆனந்தம் இவனுக்கு சர்வேஸ் அவனுக்கு அப்படின்னு இருக்கு. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் பார்த்தோம்னாக்க ஞாக்யதாதி விபக்தக ஞத்வம் அஜ்ஞத்வம் இதெல்லாம் இதுவாயிருக்கு. நிறைய சொல்லப்படும் ஈசத்துவம் அனீசத்துவம் இப்படி எல்லாம் விவாகம் இருக்கு. இப்படி எல்லாம் இருக்கிறதுனாலயே இந்த ஆகார சப்த வாச்சியனானவன் இந்த இடத்துல பரமாத்மா தான், முக்த ஆத்மா கிடையாது. இந்த அச்சேதன விஷயமான விசாரமே வரல, ஏன்னா நாமரூப விஷயங்கள்லாம் வர்றதுனால அது இல்லை, முக்தாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் அப்படின்னுட்டு. இந்த இதுல ஸ்லோகத்துல ஒரே ஸ்லோகம் இந்த அதிகரணத்துக்கு, அதுல சுவாமி தேசியன் அழகா சாதிச்சிருக்கிறது. இப்ப பாருங்க, தூத்வேதி பிராச்ச வாக்கிய பிரகிருதி பவேது முக்த ஆகாச நாமோசோ நாம ரூபே வகதி ததனுச்சே பிரம்மபாவே ஜஹாதி இத்தியன்யம் புரோக்தஹ புனரயமபி சம்பாவ்ய ஏவ ஹ்யுபத்தஹ பிரம்மத்வம் நஹ்யவஸ்தா ஸ்ருதிஷ யுகபத் ஞாஜ்ஞதாதிர் விபக்தஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.